தலைவன். என் அங்கம் உள்ளவ ரெண்டில் அவன் தங்கம் பூசி சென்றான். தின வந்து சென்ற போதும் திகள் கொஞ்சம் காட்டி செல்வான். நேரம் கொஞ்சம் போதும் விர கோலம் போட தேடும். இது மையா போயா என்று கேட்டாய். தங்கம் உள்ளதா பருத்த குந்தகை பாபம் செய்து என்னை பள்ளம்.